ஏய் ஞானா, அப்பா ஞானா, சீதாவை காணமா? பொழுது விடிஞ்சா போவ போதுமான டேய். ஏய் ஞானா, எப்பா ஞானா, சீதாவை காணா? பொழுது விழிஞ்ச போவ போதுமா? ஏய் ஞானா, எப்பா ஞானா, சீதாவை காணா? அன்னைக்கு போன கீதம்மா இன்னைக்கு போய் பார்த்தா, ஆயிட்டாள் அத்தா அவ புருஷன் ஒரு தாத்தா. பொழுது விழிஞ்ச போவ போதுமான. பத்தி குச்சி இல்லாம தம் பத்தி குச்சி ஸ்டவ். ஐட்டம் ஒண்ணு கிடைச்சது நான் தாத்தா போல கப்பே. அட டாப் பட்டுச்சு பாரு ரொம்ப டாப் டக்கர் ஜோரு. ஏ ஞானம், கம்மா ஞானம், சீதாவ காணா? பொழுது விடிஞ்ச போவ போதுமானா? ஏ ஞானம், ஞானம், கம்மா ஞானம், கம்மாண்டா, சீதாவ காணா? காணமா, பொழுது விழிஞ்ச போவ போதுமானா? செத்தவன புதக்க போனா வெட்டி அங்கே பம்மாலி, மாலை கொஞ்சம் குறைச்சு கொடுத்தா வெளிய தெரியும் காலு. உசுறு போற நேரத்துல ஊத்த மாட்டான் பால, நீ கால நீட்டி படுத்துக்கிட்டா எவ்வளவு பெரிய மால. ஞானம், டியர் ஞானம், சீதாவ காணா? பொழுது விடிஞ்ச போவ போதுமானா? ஞானம், டியர் ஞானம், சீதாவ காணா? பொழுது விடிஞ்ச போவ போதுமானா? கூட பஞ்சம் மேலடத்துல சொல்ல போனா கேக்குறானே லஞ்சம். லஞ்ச பணத்துல தண்ணி வந்தது டாங்கல தான் கொஞ்சம், அது கியூல நிக்கிற சிஸ்டம். அட அங்கே போனா கஷ்டம். ஏ ஞானா, பிரதர் ஞானா, சீதாவ காணா? பொழுது விழிஞ்ச போவ போதுமானா? அன்னைக்கு போன கீதா நான் இன்னைக்கு போய் பார்த்தா, ஆயிட்டாள் அத்தா அவ புருஷன் ஒரு தாத்தா. ஞானம், ஐயோ மிஸ்டர் ஞானம், மிஸ்டர் ஞானம், சீதாவை காணா?